மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தது, உன் வார்த்தை தேன் வார்த்தது. லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே. ஓ காமன் நிலவே, என்னை ஆளும் அழகே, உறவே உறவே இன்று சரியோ பிரிவே. தீயாகிறாளா மழையாகிறே, நீ வாடினார் என் உயிர் தேகிறே. விளையாட ஜோடி தேவை, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ இது ரெண்டோடும் சேராது பொன்னேரம் இது இருள் அல்ல அது ஒளி அல்ல இது ரெண்டோடும் சேராது பொன்னேரம் தலை சாயாதே விழி மூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு

உன்னோடு உயிரை போலே உறைந்து போனதுதான் பிறக்காது உன் ராகம் மறிக்காது என் தேகம் உனக்காக உயிர் வாழ்வேன் மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனது உள்ளம் பெருகியதே கொஞ்சம் பிறந்தேன் கண்களுக்குள் விழுந்த எனது விழிகளை மூடிக்கொண்டே சின்னஞ்சிறு கண்களில் உன்னை சீரை எடுத்தேன். ஏதே

உலகம் இல்லை என்றானால் அழகே என்ன செய்வாய்? நாளை உலகம் இல்லை என்றானால் அழகே என்ன செய்வாய்? My வணங்கி மண்ணையும் வணங்கி உன்னை நான் தழுவிக் கொள்வே. ஆயிரம் பூவில் படுக்கையும் அமைத்து உனையும் மணைத்து உயிர் தரிப்பேன். என் உயிர் மண்ணில் பிரிகிற வரைக்கும் உன் உயிர் காத்து உயிர் துறப்பேன். நாளை உலகம் இல்லை என்றான அழகே என்ன செய்வாய்? இந்த சிரிப்பின் எங்க நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. சேர்க்கின்றதே தவிக்கிறேன் தவிக்கிறேன் உனது கனவாலே, துடிக்கிறேன் துடிக்கிறேன் உனது நினைவா. வண்ணங்கள் தேவையில்லை உன்னை தொட்டு படம் தீட்டுவே, அடடா அது நடந்தா உலகம் வியந்து புகழும். ஸ்வரம் ஏழு போதவில்லை உன் பெயரை ஸ்வரமாக்குவே, அடடா அது நடக்கும் உலகம் வியந்து புகழும். ஓடிவா ஓடிவா இயங்கவில்லை இதயத்தில் ஒரு பாதி, நேரில் பார்க்கும் பக்தனை போல் நான் காணுவே, ஒரு நாள் அது நடக்கும் திருநாள் என்னை அழைக்கும். தவிக்கிறேன் தவிக்கிறேன் உனது கனவாலே, துடிக்கிறேன் துடிக்கிறேன் உனது நினைவாலே. ஓவியத்தில் பார்த்தாலும் பார்த்தாலும் அன்பே உன் கன்னங்கள் சிவக்கின்றதே. காதல் வானிலே ஓ, பாடும் தேன்மிலா தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் சம் சம் காதல் வானிலே காதல் வானிலே